வளர மிருகத்தை அடக்கி வைத்தாயும் கண்ணாலே பாசத்தை தந்தாய். நான் அப்பாவி இல்லை என்று தெரிஞ்சும் என்னை திருத்த வந்தாய் சடம் தெரியும். உன்னை போல பெண்ணை கனவில் கூட பார்க்கவில்லை இரவில். உன் உருவம் நினைவில் வந்தாலும் பேச பார்த்து சொண்டை கொஞ்ச வப்பாய். என் மனதை ரகசியம்மா வரித்தாய வச்சு கொள்ளுமா உன்னோலை அவசரமா கதைக்கணும் நீ கிட்ட வாரியா கிட்ட வாரியா இல்லை என விலத்தி போவியா கிட்ட வாரியா இல்லை என விலத்தி போவியா. ஓ மாரியா மாரியா என் ஆசைகளை நிறவ தெரியா. ஓ மாரியா மாரியா நான் வானத்தை பார்த்து தான் கும்புறனா. ஓ மாரியா மாரியா என் ஆசைகளை நிறவ தெரியா. ஓ மாரியா மாரியா நான் வானத்தை பார்த்து தான் பாடுறனா. மரியா என் கூட நீ வரியா அவ முறைப்பாளே இல்ல சிரிப்பாளே அதுக்கு அர்த்தம் தெரியா. ஹே மரியா என் கூட நீ வரியா அவ முறைப்பாளே இல்ல சிரிப்பாளே அதுக்கு அர்த்தம் தெரியா. நீ என்ன ஊத்து பார்த்தா நான் கருப்புண்டாலும் சிவப்பாவேனா. வேற லவ்லி பூசி சிவாஜி போல வெள்ளையா மாறவா. வா வா ஒரு சின்ன பாப்பாவ தாரியா. வா வா ஒரு சின்ன பாப்பாவ தாரியா. மரியா நீ கேப்பன நதியா சாப்பிட்டு பாரம் பார்த்தா எல்லாருமே சரியா. முட்டு முட்டு விளையாட நீ இப்ப வரியா. உப்பு முட்டு தர நீ இப்ப வெடியா. சுவாசிக்கும் காற்று உண்டை உன்னை நானு நேசிப்பேன். நடந்து போல பகும் பேச்சை நானு ரசிப்பேன். சாக்லேட் பையனா வண்ணிலா பொண்ணு நீ. ஸ்டார்ட்ல இருந்து உன் மேல ஒரு கண்ணெடி. அதிகமா நானு என்னைக்குமா ஆசைப்பட்டது இல்ல பாக்க. இப்ப எமி ஜாக்சன் போல நீ இருக்கிற கியூபர் கியூ ஸ்மைல் என்ன பார்த்தா சிரிக்கிற லுக் நா ஷீஸ் ராய் ஆனா இப்ப இழிக்கிற. ஓ பேபி கோ என்னோட நீ வா. டைம் டு டைம் நான் மாற மாட்டமா. உன்னை பிரிஞ்சு வாழ மாட்டமா. புளியலாட்டி லண்டன் வாவேமா. ஓ மாரியா மாரியா என் ஆசைகளை நிறவ தெரியா. ஓ மாரியா மாரியா நான் வானத்தை பார்த்து தான் கும்புறனா. ஓ மாரியா மாரியா என் ஆசைகளை நிறவ தெரியா. ஓ மாரியா மாரியா நான் வானத்தை பார்த்து தான் பாடுறனா. ஹே மாரியா என் கூட நீ வரியா அவ முறைப்பாளே இல்ல சிரிப்பாளே அதுக்கு